அஞ்சு கிலோ அரிசி வாங்கி பஞ்சு பஞ்சா வேக வச்சு பானையில ஊத்தி அதை புதைச்சி வச்சோம் மண்ணுக்குள்ள. போதையில சுண்ட கஞ்சி புதைச்ச இடம் தெரியலையே. பழனி முருகா அட்ரா மச்சே. பாட்டில் கையில சைக்கிள் செயின் பையில தொட வர்றம் பாருடா அறுமுகா. எனக்கு நூறு முகம் பட்டு குத்து கட்டி கம்பு படிச்ச பாடுடா நான் கம்பி எங்க கணக்கு பாட கத்துக்கிட்டேன்டா. வருஷத்துல எல்லா நாடும் பிறந்த நாடுடா நாங்க வெட்டுறது கேக்கு இல்ல கையு காலுடா. சாயங்கால நேரத்தில் சோடா பாட்டில் கையில் சைக்கிள் செயின் பையில் தொடா பரம் பாருடா அறுமுகம். பாட்டா பாட்டா மாப்பிள பகிர்ந்திருப்பேன் கேப்பில் மெய்யாலுமே எனக்கு நூறு சோடா பாட்டில் கையில் சைக்கிள் செயின் பையில் தொட்டா பரம் பாருடா